மூன்று நிமிட தியானம். 13 மார்ச் 2026 வெள்ளிக்கிழமை. தலைப்பு: மாறும் உலகம் வர்சஸ் மாறாத இரட்சகர். மனப்பாட வசனம்: இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். எபிரேயர் 13:8. இன்றைய தியானம்: உலகம் ஒரு உண்மையான சமாதானத்தை தருவதாக வாக்களிக்கிறது, ஆனால் மனித குலம் பெரும்பாலும் அதை அடைய முடியாமல் தவிக்கிறது. நித்தியமான தேவ பிரசன்னத்தை விட்டுவிட்டு தற்காலிகமான விலக்கப்பட்ட கனியை தேர்ந்தெடுப்பது போன்று ஆதி மனிதன் ஆதாம் செய்த அதே தவறைத்தான் இன்றும் மனிதன் செய்து கொண்டிருக்கிறான். இன்று நாம் மாறிக்கொண்டே இருக்கும் உலகில் வாழ்கிறோம். சாத்தானின் தந்திரங்கள் குழப்பத்தையும் பீதியையும் உண்டாக்கி நன்மை எது தீமை எது என்று பிரித்தறிய முடியாத சூழலை உருவாக்குகின்றன. நாம் அறியாமல் செய்த பழைய உலகப் பற்றுகளின் விளைவுகளை இன்று அறுவடை செய்து கொண்டு அந்த பாரத்தை சுமந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் சலுகைகள் சந்தோஷங்கள் வெறும் நிழல்கள் என்பதை நாம் உணரத் தவறுகிறோம். உலகம் அதன் மாறிவரும் மதிப்பீடுகளுக்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொள்ள வற்புறுத்துகிறது. ஆனால் இயேசுவோ தெய்வீக தன்மையுள்ள நிலைத்தன்மையை அருளுகிறார். அவருடைய அன்பு நம்முடைய செயல்பாடுகளை பொறுத்தது அல்ல, அது நித்தியமானது. அவருடைய மன்னிப்பு நிரந்தரமானது. அது நம் கடந்த கால தவறுகளின் விளைவுகளிலிருந்து தப்பிக்க நமக்கு ஒரு புகலிடத்தை தருகிறது. அழிந்து போகும் இந்த உலகில் மாற்றமோ சிதைவோ இல்லாத ஒரே தங்குமிடம் கிறிஸ்துவின் பிரசன்னம் மட்டுமே. தேவனுடைய அன்பு நம்மை பின்தொடர்கிறது. நித்திய ஜீவன் என்னும் கனியினால் அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நற்கிரியைகள் என்னும் விதைகளை இப்பொழுதே விதையுங்கள், அதன் பலனை நீங்கள் மிகுதியாக அறுவடை செய்வீர்கள். உங்கள் வாழ்வை நித்தியமானதாக மாற்ற தேவன் பொறுமையுடன் காத்துக்கொண்டிருக்கிறார். உங்கள் கவனத்தை இந்த மாறும் உலகத்திலிருந்து திருப்பி மாறாத இயேசுவின் மீது வையுங்கள். இன்றைய மேற்கோள்: மாற்றம் என்பது இந்த உலகிற்கு மட்டுமே நிலையானது, ஆனால் கிறிஸ்து நித்தியத்திற்கும் நிலையானவர். பரிந்துரைக்கப்படும் புத்தகம்: தேவனை பின்தொடர்தல், த பர்சியூட் ஆஃப் காட், AW Tozer. இப்புத்தகத்தை படிக்க கீழ்கண்ட லிங்கை தொடரவும். ஜபம்: பரலோக பிதாவே, மாறும் இந்த உலகின் கவர்ச்சிகளில் என் கண்கள் அடிக்கடி திசை மாறுவதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அழிந்து போகும் காரியங்களில் மகிழ்ச்சியை தேடிய நேரங்களுக்காக என்னை மன்னியும். வஞ்சகத்திலிருந்து சத்தியத்தை பிரித்தறியும் ஞானத்தையும் தற்காலிகமானதை விட நித்தியமானதை தேர்ந்தெடுக்கும் பலத்தையும் எனக்கு தந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் மாறாத தன்மையில் இன்று என் ஆத்துமாவை நங்கூரமிடுகிறேன். உலகத்தின் குழப்பங்களுக்கு மத்தியில் உம்முடைய நிலையான அன்பு எனக்கு சமாதானமாக இருக்கட்டும். ஆமீன். உங்களுக்கு ஒரு வார்த்தை: இன்று உங்களை சுற்றியுள்ள வேகமான மாற்றங்களால் நீங்கள் தள்ளப்படலாம், ஆனால் நீங்கள் அதனோடே அடித்துச் செல்லப்பட வேண்டிய அவசியமில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உலகத்தின் அநித்தியமான மகிழ்ச்சி ஒரு நிழல், கிறிஸ்துவின் மகிழ்ச்சியோ ஒரு கற்பாரி போன்ற நிஜம். இன்று அந்த மாறாதவரை தேர்ந்தெடுங்கள். உலகம் கொடுக்க முடியாத, எடுக்கவும் முடியாத சமாதானத்தை நீங்கள் கண்டடைவீர்கள். ஜபத்துடன் பாஸ்டர் மரிய ஜோசப். ஃபோன் +91 924 318 3231.